நீலவானோடையில் நீந்துகின்ற வெண்டிலா, நீலவானோடையில் நீந்துகின்ற வெண்டிலா, நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா, வராமல் வந்த என் தேவி நீலவா நீந்துகின்ற வெண்டில. நீலவானோடையில் நீந்துகின்ற வெண்ணிலா.